தலைப்பு முதுமை. இளமை பேசும் முதுமையோடு பேசுங்களேன். தனிமை இல்லா முதுமை படைப்போமா? முதுமையின் அறிவு இளமைக்கு பொக்கிசம். முற்றும் துறந்த முதுமையை நிறைவோ. வாழாமல் காத்திருப்பது ஏன் இறப்பிற்காக?